சிலை பத்திரிகைகள்ல தமிழ்க்கு தென்னாட்டு பக்கம் மெட்ராஸ் பக்கம் அந்த பத்திரிகை அந்த தலைப்புல அறிவுறல. இங்க தென்னாட்டு பக்கம் நான் ஏதோ இருக்க திருநெல்வேலி பக்கம் ஏதோ ஊருக்கு வந்திருந்தேன். எப்போ ஒரு ரெண்டு போன வாரம் ஒரு வாரம் இருக்குமா பத்திரிகையில தலைப்பு செய்திகள்ல காஷ்மீரிலே பர்தானியாக மூன்று சிறுமிகள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். போன வாரம் தான் அப்ப நான் பார்த்தேன் மெட்ராஸ் பேப்பர் பார்த்தேன். எந்த பேப்பர்ல இல்ல இங்க உள்ள எடிஷன்ல பார்த்தா பக்கம் பக்கமா போஸ்டர்லயே போஸ்டர்லயே பிரச்சா போடுறாங்க. அந்த அமைப்பு யாரு யார் சுட்டுக் கொண்டது அந்த தெருவை ஏன் சுட்டுக் கொண்டாங்க அவங்க பெற்றோரை பத்தி எல்லாம் சொல்றாங்களா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா தினமலர்ல ஒரு செய்தி வந்துச்சுங்க, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தினமலர்ல ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு உருது போஸ்டர் காஷ்மீர்ல ஒட்டப்பட்ட ஒரு உருது போஸ்டர் படத்தை போட்டோ எடுத்து போட்டு காஷ்மீரில் தீவிரவாதிகள் கைவரிசையை காட்ட திட்டம், இளைஞர்களை வன்முறை பக்கம் அழைப்பு, தீவிரவாதத்துக்கு அழைப்பு அப்படின்னு சொல்லி ஒரே தலைப்பு போட்டு ஒரு போஸ்டர் போட்டுதான். உருது போஸ்டர் என்ன எல்லாருக்கும் எங்களுடைய பெருநாள் வாழ்த்துக்கள். அந்த போர்ட்டல் வந்து அந்த வாசகம் எல்லா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய பெருநாள் வாழ்த்து ஏதோ அமைப்பை கழிச்சு விட்டுருது. இவருக்கு என்ன ஏதாவது பரபரப்பா பேசி ஏதாவது பொய்ய உடைய என்னன்னு பார்த்தா அந்த போஸ்டர் எடுத்து போட்டா நம்ம அதுவும் உருது புரியாது. கீழே தமிழை தெளிவா பண்ணி விட்டான் வாயில வந்தபடி. இப்படியும் பத்திரிகையில் போர் நடத்தி கொண்டிருக்கிற இஸ்லாத்திற்கு எதிராக. அது மட்டுமில்லை, பெண்கள் அந்த பர்தா தடுத்தபடியா இன்னொரு பிரச்சனை பெரிய பிரச்சனையா வச்சது பத்திரிகை என்னன்னு சொன்னா தலாக். தலாக பத்தி அல்லாஹ் அக்பர் பத்திரிகைக்கு நான் வந்து மாற்று மாதாவர்களுக்கு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய தமிழ்நாடு டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் மெட்ராஸ்ல ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ட்ரஸ்ட் சார்பா தேனியில ஒரு மதரசா நடத்திட்டு இருக்கோம் புதுசா இஸ்லாத்து ஒண்ணுக்காண்டி. தமிழ்நாடு அளவுல அந்த அமைப்பை வச்சு நாங்க மாற்று மாதாவை இஸ்லாத்து சொல்ற ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்கோம். அதன் சார்பா விடியல் வெளியில் மாலையில் வர்றத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பத்திரிகை சார்பா தான் முறைப்படி பத்திரிகைகளை எப்படி நடக்கணும் எப்படி அணுகணும் அப்படிங்கறத நாங்க எல்லா மக்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அமைப்பு சார்பாக நான் தமிழ்நாடு கூட எல்லா இடங்களையும் பெருநாள் சந்திப்புன்னு வச்சு அந்த பெருநாள் சந்திப்புல மாற்று மாதாவர்களுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். சமீபத்தில் களக்காடு நடத்திக்கிறது 1000 பேர் மாற்று மாதாவை மட்டுமே முஸ்லீம் அல்லாத மக்கள் மட்டுமே 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்ப போன வாரம் திருப்பூர் நடந்துச்சு, வர வாரம் கோயம்புத்தூர் நடக்கிறது. இப்படி தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லாரும் நடத்திட்டு வரோம். ஆனா மாற்று மாதாவை இஸ்லாத்தை பத்தி கேட்கிற கேள்விகளுக்கு கூட அவங்களுக்கு அற்புதமா அவருக்கு அறிவுபூர்வமாகவும் குரான் அதிகம் சரிப்படலாம் பதில் சொல்லணும். இஸ்லாத்தை பத்தி இதான் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல கேட்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி எதை பத்தி தெரியுமா? மாற்று மாதா கேட்க பெரும்பாலான கேள்வி பர்தா தலாக் தீவிரவாதம். பர்தா தலாக் தீவிரவாதம் இந்த மூணு பத்தி தான் எல்லாரும் கேள்விகளை சொல்லி வச்ச மாதிரி. காரணம் என்ன சொன்னா இந்த பத்திரிகைகள் தான், இந்த பத்திரிகைகள் இந்த மூணை பத்தியும் பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எழுதி மாற்று மாதாவுக்கு மத்தியில முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில இஸ்லாமிய பத்தி ஒரு துவேச கருத்தை ஒரு விசாரணமான கருத்தை பொறுத்து இஸ்லாத்துல பெண்கள் புரிந்த கிடையாது அதனால பர்தா போட சொல்றாங்க. இஸ்லாத்துல பெண்கள் புரிந்த கிடையாது அதனால தலா தலா தலா சொல்லி போயிட்டே இருக்கிறான். என்ன பத்திரிகை எப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாத்துல நடக்கிற கல்யாணத்தை விட தலாக்கு தான் அதிகம் மாதிரி இருக்கிறான். கல்யாணத்தை விட தலாக்கு தான் அதிகமா நடக்குது. நம்ம மக்கள் பாக மக்கள் நினைச்சா ஓ அப்படிதான் போக தெரியுது. ரோட்ல பஜார்ல போனா யாரும் முஸ்லீம் பண்ண மாட்டா தலாக்கு தலா சொல்லி போயிட்டே இருக்க தெரியுது. அந்த பத்திரிகை இஸ்லாத்தில் கல்யாணத்தில் தலாக்கு அதிகமா இருக்கு. கல்யாணம் வரலாறு தலாக்கு நடக்கும். கல்யாணம் அதாவது இப்படி சொல்றாதீங்களே, இப்படி சொல்றாதீங்க. உலகத்திலே பிறப்பவர்களை காட்டிலும் இறப்பவர்கள் தான் அதிகம் உண்மையா இருக்க முடியுமா? இது பிறப்பவர்கள் எண்ணிக்கையை விட இறப்பவர்கள் எண்ணிக்கை தான் அதிகமாக செய்வா, இது உண்மையா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? ஆனா தேவையான இருக்க முடியும், மக்கள் தேவையான இருக்க முடியும். ஒரு பையன் வந்துடா இஸ்லாம் உலகத்திலே பிறப்பவர்கள் எண்ணிக்கை காட்டிலும் இறப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது அந்த காலத்திலிருந்து அப்படின்னா அது எப்படி இறக்க முடியும் பைத்தியா? பிறக்கவே இல்லை ஒருத்தன் எப்படி இறக்க முடியும்? முடிச்சு போய் சேர்ந்த வயசு இப்போ நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சு பாருப்பா எத்தனை லட்சம் ஆபரேஷன் பண்ணுப்பா சொல்லவா இல்லையா?

அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அத திருமணம் என்பது எப்படி உங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகணுமோ ஒண்ணுமே ஒத்து போகலையா, திருமணத்தை முடிக்கக்கூடிய முன்னே கனவு பண்ணிட்டு இஸ்லாம் கொடுத்துருச்சு. நீதிமன்றத்துக்கு போக அவசியம் இல்லை, இதுல நீதிமன்றத்துக்கு போய் யார் விவாதத்தை கைகிறீங்க, ஒரு கால காரணம் சொல்லி விவாதத்தை கைகிறீங்க, என்ன பண்ற பெண்ணோட வாழை பிடிக்கல, நீதிமன்றத்தை கேட்டு பார்த்தா அங்க விவாதத்தை கிடைக்கல, என்ன பண்ணுவா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அத திருமணம் என்பது எப்படி உங்க ரெண்டு பேரும் மனசு ஒத்து போகணுமோ ஒண்ணுமே ஒத்து போகலையா, திருமணத்தை முடிக்கக்கூடிய முன்னே கனவு பண்ணிட்டு இஸ்லாம் கொடுத்துருச்சு. நீதிமன்றத்துக்கு போக அவசியம் இல்லை, இதுல என்ன இருக்குது, நீதிமன்றத்துக்கு போய் யார் விவாதத்தை கைகிறீங்க, ஒரு கால காரணம் சொல்லி விவாதத்தை கைகிறீங்க, என்ன பண்ற பெண்ணோட வாழை பிடிக்கல, நீதிமன்றத்தை கேட்டு பார்த்தா அங்க விவாதத்தை கிடைக்கல, என்ன பண்ணுவா? வீட்டுல உள்ள மண்ண ஸ்டவ் சொல்லிடுவான், ஸ்டவ்வே ஸ்டவ்வே, எங்க அம்மா வந்து பத்தாவது அப்ப வெடிக்க கூடாது, என் பாப்பா வந்து பத்தாவது அப்ப வெடிக்க கூடாது, என் தங்கச்சி வந்து பத்தாவது அப்ப வெடிக்க கூடாது, என் பொண்டாட்டி வந்து பத்தாவது பாரு அப்ப மட்டும் வாழ்ந்து வெடிச்சிடணும். டேபிள் பாக்கமே இல்லையா, டேபிள் பாக்கமே இல்லையாங்க, ஸ்டவ் வெடித்து இழந்த சாவு, ஸ்டவ் எடுத்து இழந்த இசை, ஸ்டவ் எடுத்து மாமியார் சாவு இங்கே வந்துருக்குதா, ஸ்டவ் எடுத்து மாமனார் சாவு இங்கே வருதா, ஸ்டவ் எடுத்து புருஷன் சாவு இங்கே வருதா, ஸ்டவ் எடுத்து இளம் பெண் சாவு, ஏன் காரணம் என்ன, மனசுக்கு பிடிக்கல, விவாகரத்துக்கு ஏற்ற கூட உடனே கிடைக்காது, வருஷங்களும் இழுத்தடிப்பான், ஒரே வழி ஸ்டவ் மண்ணனை ஊற்றி கொதி போட்டு ஸ்டவ் எடுத்து சாவுன்றோம், முடிஞ்சு போச்சு. அல்லது இது கணவன் தரப்புல, மனைவி தரப்புல நடக்கும், மனைவி தரப்புல நடக்கும், மனசுக்கு பிடிக்கல அந்த கணவனை, விவாகரத்துக்கு ஏற்ற பாப்பா விவாகரத்து கிடைக்காது, வருஷங்களும் இழுத்தடிப்பாங்க, என்ன பண்ணுவா, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அம்மி கலவியை தூக்கி போட்டு கணவன் கொலை, மனைவி கைது, வரதே இல்லையா பேப்பர்ல, அப்ப கொலையே மாறி போயிட்டு அப்புறம் வாழ்க்கை என்னங்க ஆகுது. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, மியாம் பிவி ராசி தோ கியா கரேகா காசி, மியாம் பிவி ராசி கணவன் மனைவி ராசி ஆயிட்டாங்கடா அங்க நீதிபதிக்கு வேலை இல்லை, கணவன் மனைவி மன ஒத்து எடுத்து போயிட்டா அங்கே நீதிபதிக்கு வேலை இல்லை, நீதிபதி தேவையில்லை, நீங்க உங்களுக்குள்ளே முடிவு பண்ணிங்க. இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும், இது எப்படி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதம் சொல்ல முடியும், இதை பத்திரிகையில் பக்க பக்கமா எழுதும்பொழுது நாம என்ன பண்ண சோதரில் அந்த பத்திரிகையில பார்க்கும்பொழுது அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் நம்ம கடிதம் எழுது ரொம்ப இங்கிதமா, நம்ம அவங்க பத்திரிகை படிக்கிறது ரொம்ப அமர்வோம், பத்திரிகையை படிச்சு அவன் கடிதம் எழுதுறதா, அட போங்காச்சு தர வேலை இல்லையா, கடிதம் எழுதுறதா வேலை அப்படிங்குவோம். அப்படியும் ஒருத்தர் கடிதம் எழுதுறாருங்க, பத்திரிகை படிக்கிறதே ரொம்ப அமர்வோம், அதை பார்த்து அந்த எடிட்டருக்கு கடிதம் எழுதுறது அதோட அமர்வோம், அதுலயும் யாராவது ரெண்டு நல்ல மனுஷன் கடிதம் எழுத வந்துட்டாலும் வச்சுங்க, எப்படி தெரியுமா, ஏ அறிவு விட்ட ஆசிரியரே உனக்கு புத்தி இருக்கிறதா, உன்னுடைய மூளையிலே அறிவு இருக்கிறதா, சாணி இருக்கிறதா, இப்படிதான் வார்த்தை ஆரம்பிக்கும். அவன் என்ன பண்ணுவான், படிச்ச உடனே அவன் கோபம் வருமா, இல்ல இஸ்லாத்துல நல்ல மரியாதை வருமா, அது அப்படி இல்லாமல் இங்கிதத்தோடு முறையோடு எப்படி அணுக வேண்டிய முறை, அந்த முறையோடு அணுகணும் சொன்னா நிச்சயமாக இன்ஷால்லா இந்த பத்திரிகை நடத்தக்கூடிய போரிலே நாம் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், வெற்றி அடைய முடியும், அதற்குரிய வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதே மாதிரி சகோதரர்களே, இந்த பத்திரிகை நடத்தக்கூடிய போர், தலாசுக்கு எதிராக பண்ணக்கூடிய போர், ஜீவனாம்சத்திரை பேரால, பாபரி பள்ளியாசன பேரால, அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதங்கிற பேரால, விவாகரத்துங்கிற பேரால, இத்தனை பேரால இந்த பத்திரிகை நடத்திய போர், இந்த போருடைய விளைவுதான் என்னன்னு சொன்னா, இன்று மாற்று மாத்தார்கள் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சிருக்காங்க, ஒரு தவறான அபிப்பிராயம், முஸ்லீம் இஸ்லாம் அது ஒரு காட்டுமிராண்டி மார்க்குங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் செய்ய தப்புனால ஒட்டுமொத்த சொன்ன பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளவு புதுசாமி குப்புசாமி குண்டு வச்சுனா அது ஒரு எட்டாம் பாலத்துல உள்ள எட்டாவது காலத்துல உள்ள சின்ன செய்தி, அதே ஒரு அண்ணா பிச்சை நாவல் மீதானமா இருந்தா உடனே இரண்டு முஸ்லீம் தீவிரவாதிகள், பயங்கர தீவிரவாதிகள், பயங்கர ஆயுதங்களோடு சில, இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இதுல நடக்குதுன்னா, இது நான் பேசிட்டு இருக்க கூட பிரிண்டிங் மீடியாவை பத்தி, பிரிண்டிங் மீடியா அதாவது பத்திரிகையை பத்தி, இதே பத்திரிகை உலகத்துல தான் இன்னொரு அநியாயம் நடந்துச்சு. உங்களுக்கு நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன், நீங்க யாராவது உலக அளவுல ஃபேமஸ் ஆன ஆசைப்படுறீங்களா, நான் உலகளாவிய அளவில் என் பேர் எவ்வளவு பேசப்படுறோம் அப்படியே ஆசிரியர் கை தூங்க, கை தூங்க தப்பு இல்லை, ஒண்ணு வேற உலக என்ன பத்தி பேசப்படுறோம் அப்படி பத்திரிகை ஆசிரியர் உங்களுக்கு அதுக்கு ஒரு வழி சொல்றேன், ஆ சரியா தப்பா நீங்க தீர்மானிச்சிங்க, செய்யலாமா வேணாங்க தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு, செய்யாதீங்க, ஆனா இன்னைக்கு உலகத்தை அதான் யதார்த்தம், நீங்க உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னா, ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னங்கன்னா, உங்களுடைய பெயர் முஸ்லீம் பெயராக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு புக்கு எழுதணும், கதையோ நாவலோ கட்டுற ஏதோ ஒரு புக்கு ஒன்று எழுதணும், அந்த புக்கில் எதையாவது எதையாவது கதை கப்சா எதையாவது அடிச்சு விடலாம், தப்பு இல்லை, உங்கள் கற்பையில் வரது கூட அடிச்சு விடலாம், ஆனால் அங்கங்கே என்ன பண்ணு சொன்னால், இஸ்லாமிய சட்டம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, இஸ்லாமிய சட்டம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது, குரானுடைய சட்டங்கள் ஒத்து வராது அப்படின்னு அங்கங்க ரெண்டு வரி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டே நாள்ல உலகம் ஃபேமஸ் ஆயிடலாம். அப்படி ஃபேமஸ் ஆனவர்கள் தான் சல்மான் ருஷ்டியும் தஸ்லிமா நஸ்ரியும். அப்படி ஃபேமஸ் ஆனவங்க உலகத்துல இந்த உலகளாவிய இவ்வளவு ஃபேமஸ் ஆனவங்க யாருக்குன்னா இந்த சல்மான் ருஷ்டி தஸ்லிமா நஸ்ரியும் பெரிய அறிவாளிகள், பெரிய சித்தாந்த வேதாந்திகள், பெரிய ஒரு விஞ்ஞானிகள், அற்புதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தவங்க ஒரு மன்னனே கிடையாது. நான் சொன்ன இரண்டே நிபந்தனை, சல்மான்ங்கிற பேரை வச்சுக்கணும், அங்க ஏதாவது கதைங்கிற பேர்ல ஏதாவது எழுதணும், சாத்தானிக் வெர்சஸ் சாத்தானிக் வெர்சஸ் எழுதணும், சல்மான் ருஷ்டி சாத்தானின் வேதங்கள் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பண்ணா குரான்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குது, குரான்ல வந்து வெறும் இறைவனுடைய வசனங்கள் மட்டுமல்ல சைத்தானுடைய வார்த்தையும் குரான்ல கலந்துருக்குது அப்படின்னு எழுதணும். நல்லா கவனிக்கணுங்க, குரான்ல இருப்பது இறைவனுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல சைத்தானுடைய வார்த்தையும் கலந்திருக்கின்றன. நபிகள் நாயகத்துக்கு சில சமயங்களை சைத்தான் நாக்கில உட்காந்து பேசி நவுது பில்லா அதே இந்த குரான்ல கலந்து போச்சு அப்படின்னு எழுதுனா சொன்னவன் யாரு? குரானை பத்தி அறிஞ்ச பெரிய மார்க்க மேதையா, பெரிய ஆலிமா, குரான் அப்படியே கரைச்சு குடிச்சவனா, குரானுடைய அர்த்தம் தெரிஞ்சவனா, பெரிய மார்க்க மேதையோ, பெரிய பெண் ஆலிமாவோ, அவர் பெரிய மார்க்கத்தை கரைச்சு குடிச்சு அறிஞரோ ஒரு மன்னனே கிடையாது. தஸ்லிமா நஸ்ரி என்ற தன்னுடைய உண்மையான பெயரோட அந்த முஸ்லீம் பெயரோட என்ன எழுதுனா இன்றைய குரான் சட்டங்கள் லஜ்ஜா ஒரு புக்கை எழுதுறாங்க. தஸ்லிமா நஸ்ரி லஜ்ஜா அப்படின்னு சொல்லி வங்காள தேசத்துல வங்காள மொழியில வங்காள மொழியில ஒரு புத்தகம் எழுதுனா. அந்த புத்தகத்துல என்ன சொல்றா தஸ்லிமா நஸ்ரி அப்படின்னு சொன்னா லஜ்ஜா சொன்னா வெட்கம்னு அர்த்தம், வெட்கக்கேடு அப்படின்னு அர்த்தம். லஜ்ஜா சொன்னா பங்களா பாஷையில வெட்கக்கேடு அப்படின்னு அர்த்தம். அந்த வெட்டக்கேடுங்கிற புத்தகத்துல அவர் என்ன எழுதுனா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பங்களாதேஷ்ல ஒரு கதை, ஒரு நாவல் எழுதுறா, ஒரு கதை. பங்களாதேஷ்ல ஒரு குடும்பம் வந்து குடியேறுது, அந்த குடும்பத்தை வந்து பின்னாடி காலத்துல அடிச்சு விரட்டிடுறாங்க, அந்த குடும்பம் பங்களாதேஷ் ஓடி போயிருது. அப்ப அந்த குடும்பத்துல ஒரு பெண் வந்து பாதிக்கப்படுறா, கற்பழிக்கப்படுறா, இது சம்பவம் அது கதை மாதிரி கொண்டு வரான். கொண்டு வந்து கடைசி என்ன சொல்றாங்கன்னா இந்த பங்களாதேஷ்ல நடந்த இந்த அநியாயத்துக்கு காரணம் வந்து குரான் தான், இஸ்லாம் தான், அந்த குரானை மாற்ற வேண்டும், குரான் தான் இப்படி தீவிரவாசனே போதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு? இந்த தஸ்லிமா நஸ்ரீன். உடனே சுபஹான் அல்லாஹ் அவளுக்கு வந்த வரவேற்பு யூத நிறுவனங்களில் இருந்தும் நசாராக்கள் நிறுவனங்களில் இருந்து அவளுக்கு வந்த விருதுகள் பரிசுகள். ஒரே நாள்ல ஒரே நைட்ல பங்களாதேஷ்ல இருந்து விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் பிரான்சுக்கு சென்றாள். உலகத்துல எங்கே நடக்காத அற்புதம், உலகத்துல இந்த நாட்டு பிரதமரே வெளிநாட்டுக்கு போனாலும் பாஸ்போர்ட் இல்லாம போக முடியாது, இந்த நாட்டில் ஜனாதிபதி அமெரிக்கா போனாலும் விசா இல்லாம போக முடியாது, அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஜனாதிபதி அப்துல் கலாம் அமெரிக்காவுக்கு போனா அந்த அமெரிக்கா நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணி அமெரிக்க நிர்வாகத்துக்கு அப்ளை பண்ணி அவங்க அங்க இருந்து சரி வரலாம் விசா தர்றோம், இத்தனை நாள் விசா தரது, விசா வாங்கறதுக்கு அப்புறம் அங்க போக முடியும், அவன் அவர் நாட்டில் ஜனாதிபதி தான் அங்க ஏற்பட நிறுத்தி அனுப்பிடுவான். உலகத்துல எங்குமே யாருக்குமே நடக்காத அற்புதம், பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் இரவு இரவாக பங்களாதேஷில் இருந்து பிரான்ஸுக்கு அழைத்து செல்லப்பட்டால் தஸ்லிமா நஸ்ரின். அவ்வளவு மகத்துவம் மகிமை எதனால கிடைச்சிருந்தா நான் சொன்ன ரெண்டே நிபந்தனை, ரெண்டு நிபந்தனை, ஒன்று முஸ்லீம் பெயர், இன்னொன்று இஸ்லாத்துக்கு எதிராக எழுதணும், அவ்வளவு நான் முடிஞ்சு போச்சு. சகோதரர்களே ஏன் இந்த அநியாயங்கள்? அப்ப அலிமியா ரஹமத்துல்லாஹி நான் அவர்கள் சொன்னேன் அலிமியா ரஹமத்துல்லாஹி இந்த சல்மான் ருஷ்டிகள் உருவாக காரணம் என்னன்னு பார்த்தா நாம சப்பு கொடுத்து இந்த சல்மான் ருஷ்டி என்ன பண்றது? இந்த மாதிரி சல்மான் ருஷ்டி என்பவர் இப்படி எந்த ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது அமெரிக்காவில் பெரிய பரபரப்பா இருக்குது, இங்கிலாந்துல பெண்குயின் நிறுவனம், பெண்கு நிறுவனம் ஒரு யூதர்களுடைய நிறுவனம், அந்த நிறுவனம் தான் அவனுடைய புத்தகத்தை அச்சு அச்சுட்டு வெளியிட்டுச்சு, அதே பெண்குயின் நிறுவனம் தான் இந்த தஸ்லிமா நஸ்ரினுடைய புத்தகத்தை அச்சுட்டு வெளியிடுச்சு. அப்புறம் புரிஞ்சுக்கலாம் இந்த சல்மான் ருஷ்டிகளுக்கு பின்னால் தஸ்லிமா நஸ்ரினுக்கு பின்னால் யார் இருக்கிறா அப்படிங்கிறத. அப்ப அந்த பெண்குயின் நிறுவன புத்தகத்தை வெளியிட்டு அப்படின்னு சொல்லி செய்தி கேட்கிறாரு. செய்தியை கேட்டவுடனே தன்னுடைய உதவியாளர்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன செய்தி சல்மான் ருஷ்டி, அவங்க வீட்டுல எல்லாம் சொல்றாங்க. சொன்ன சொல்றாரு அந்த சல்மான் ருஷ்டி இஸ்லாத்தை பத்தி இவ்வளவு ஒரு அவனுகளா விமர்சனம் பண்றானே, அவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்கின்றானா இல்ல நான் இஸ்லாத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கிறானா, முஸ்லீம் சொல்றானா இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னு சொல்றானா அப்படின்னு கேட்டாரு. உடனே அவன் டைம் தாங்க அவன் என்ன சொல்றான் கேட்டு சொல்றான் அப்படின்னாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ராஜீவ் காந்தி இந்தியாவுடைய பிரதமரா இருக்கும்போது முஸ்லீம்கள் அவர் கோரிக்கை வைக்கிறாங்க ராஜீவ் காந்திட்ட இந்த சல்மான் ருஷ்டியுடைய சாட்டானிக் வெர்சஸ் நூலை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தலைவர்லாம் கோரிக்கை வச்ச உடனே ராஜீவ்காந்தி தடை பண்ணிடுறாரு, தடை செஞ்சிடறாரு அந்த புத்தகம் இந்தியாவில் விற்கப்படாது அப்படின்னு சொல்லி. உடனே சல்மான் ரஷ்தி என்ன பண்றா, ராஜீவ்காந்தி ஒரு கடிதம் எழுதுறான். அந்த கடிதம் என்ன எழுதுறான் சொன்னா, நான் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்ல, நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாத்தை பின்பற்றுபவன், பின்பற்றி கொண்டிருப்பவன், எனக்கு இஸ்லாத்தை பத்தி விமர்சனம் செய்வதற்கு முழு உரிமை உண்டு, அதனால என்னுடைய புத்தகத்தை நீங்க தடை செய்யக்கூடாது அப்படின்னு ராஜீவ்காந்தி கடிதம் எழுதுறான். அப்ப அந்த கடிதத்தை ஆதாரமா வச்சு குமேரிய உதவியாளர் குமேரிய கொடுத்து சொல்றாங்க, அவன் தன் முஸ்லீம் இதெல்லாம் தாவா செஞ்சுட்டு இருக்கான், தன் முஸ்லீம் சொல்லிதான் அவன் தாவா செஞ்சுட்டு இருக்கான், தன் முஸ்லீம் சொல்றான் அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் தான் குமேரிய சொன்னாங்க, அவன் தலையை வெட்டுங்க அப்படின்னாங்க, அவன் மரண தண்டனை கொடுக்க ஏன் சொன்னா, நீ இஸ்லாத்துக்கு வெளியே உட்காந்து இஸ்லாத்தை பத்தி என்ன உரிமை உண்டு, இஸ்லாத்தை வெளியே உட்காந்துக்கிட்டு இஸ்லாத்தை பத்தி என்ன வேணாலும் பேசு, உனக்கு உரிமை உண்டு, அதற்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு உண்டு, நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் முஸ்லீம்களுக்கு உண்டு, இஸ்லாத்துக்கு வெளியே இருக்குது, இஸ்லாத்துக்கு உள்ளேயே உட்காந்து இஸ்லாத்தை பத்தி அவதூறு பேசினா உன்னோட உயர்ந்த குறைச்ச வேண்டியதுதான். அதான் சொன்னாரு, முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு கேளுங்க, நான் இஸ்லாத்தை வெளியே பண்ணிடுவானா, அவன் தாவரம் என்ன வேணாலும் எழுதி தப்பு இல்லை, அவன் உரிமை உண்டு, இஸ்லாத்தை பற்றி கிரிட்டிசம் பண்ணக்கூடிய உரிமை, இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை அவனுக்கு உண்டு, அவன் செய்யக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலும் விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு உண்டு. இஸ்லாத்து உள்ளே உட்காந்துக்கிட்டு குளிபறிக்கு வேலை செய்யறாண்டாக்கா, அவன் உயரத்தை குறைச்சிருக்கா அப்படின்னாரு. அந்த நேரத்துல நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு ஹுமேனுடைய ஃபத்வா கௌமா குராலா தப்பா சரியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, எதற்காண்டு சொன்ன சொல்லல, அந்த சல்மான் ருஷ்டி ஏன் உருவானா அப்படின்னு சொல்லி அலிமையார் அமைத்தால யோசிச்சாங்க. இந்த சல்மான் ருஷ்டி உருவாக காரணம் என்ன, இவனை இப்படி உருவாக்கியது யார், என்ன அந்த இஸ்லாமிக் சிலபஸ் வாங்கி பார்த்தாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் அந்த இஸ்லாமிக் சிலபஸ் வாங்கி பார்த்தாங்க, பார்த்ததுல அதுல ஃபுல்லா இந்த மாதிரி யூத கிறிஸ்தவருடைய கைவண்ணம் தான் கூட்டி குறைச்சி திருச்சி பொய் புரட்டு அநியாயம் அட்டுமை எல்லாத்தையும் நிரப்பி அந்த இஸ்லாமிய கல்விகளை பேர மாணவர்கள் படிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். உலகத்திலே மிக பிரபலம் பெற்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அப்ப அலிமை ஆரம்பத்தில் என்ன பண்ணாச்சுன்னா, உடனடியாக இதுக்கு ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் அங்க சொல்லப்பட்டிருந்தோ அதை பூரா குறிப்பெடுத்து அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகத்தை கொடுத்தாங்க. பாருங்க, உங்க யூனிவர்சிட்டியில இப்படி இப்படி பாடம் நடத்த பத்தி இவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, அதனால அதுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இப்படி சல்மான் ருஷ்டியா உருவாகுறாங்க, அதனால உடனே அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகத்துக்கு அலிமையான அமைச்சராலே கடிதம் எழுதுறாங்க. ஆனா என்ன தெரியுமா ஆச்சு, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உடனடியா அலிமையான அமைச்சரால மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அவங்க சுட்டி காட்டிய அந்த பிரச்சனைக்குரிய பகுதிகள் எல்லாம் அகற்றது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியின் நிர்வாக குழுவிலே அலிமையார் அகமத்துல்லாஹி மெம்பரா சேர்ந்துச்சு. எஜுகேஷன் கமிட்டியில கல்வி நிர்வாக குழுவில அலிமையார் அகமத்துல்லாஹி மெம்பரா சேர்ந்துட்டாங்க. நீங்க இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தான் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆக்கப்பூர்வமான பணி அலிமையார் அகமத்துல்லாஹி செஞ்சாங்க. இப்ப சமீபத்துல கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், செய்தி பிரபலமா பாத்துருப்பீங்க, ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நோம்புல நினைக்கிறேன், பிஜேபியினுடைய தற்போதைய தலைவர் யாரு, வெங்காய நாயுடா, என்ன நாயுடு, வெங்காய நாயுடா, சோனியா காந்தி போகலாமா, இதற்கு பொதுமக்களுக்கு விளக்கம் சில கடமை பற்றிக்கிறார் அப்படின்னு சொல்லி பொய்ய அவுத்து விட்டு போனாங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்ல. பாத்தீங்களா பத்திரிகையில, பாத்துக்கலாம், அந்த பொம்பளை ஆபத்துல கவலைப்படல யாரு, அந்த சோனியா காந்தி ஆபத்துல கவலைப்படல, நீ என்னன்னா ஓடிட்டு போனாங்க, போனாங்க அந்த அம்மா, அந்த ஆண்டு விழா கலந்துட்டாங்க, உலக எல்லா தலைவரும் கலந்துட்டாங்க, இந்த அம்மா பேசிட்டு வந்துட்டாங்க. ஏன் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மேல இவ்வளவு பெரிய ஆபத்து வந்து வெங்காய நாடு அவுத்து விட்டா அப்படின்னு சொன்னா, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றிய ஒரு அற்புதமான சேவை செஞ்சுட்டு இருக்குது. இந்த சல்மான் ருஷ்டியை வளர்த்து விட்டு எந்த பாவத்தை சுமந்து கொண்டதோ அந்த பாவத்தை கழுவி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இஸ்லாமிய பணியில இஸ்லாமிய தேவைகள்ல அதை தாங்கிக்க முடியாம அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சோனியா காந்தி போறதா அப்படின்னு சொல்லி அந்த வெங்காய நாடு என்ன பண்ணாரு, வெங்காய நாடா நாக்கு புரட்டு புரட்டு வருது, வெங்கையா நாயுடு இப்படி ஒரு அவரு ஒரு ஆக்ஸ்போர்ட் யோசனை கொடுத்துருது என்ன சொல்றான், இப்படி சகோதரர்களை இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய பத்திரிகை போடுறோம். நாலோட மீதியும் பொது நோக்கமா வளர்ந்துட்டு இதுவரையில் நான் உங்களுக்கு சொன்ன இந்த போர் போரா பிரிண்டிங் மீடியா என்று சொல்லக்கூடிய பத்திரிகை உலகம் நடத்தக்கூடிய போர். இன்னொரு மீடியா என்னங்க? விஷுவல் மீடியா. இந்த விஷுவல் மீடியா நடத்தக்கூடிய போரை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அக்பர். செப்டம்பர் 11 WTC சென்டர் தாக்கப்பட்டுச்சு. நான் எல்லாம் பத்திரிகை பார்த்தோம். தெரியுதா என்னண்டு? அமெரிக்கா சேர்க்கால ரெண்டு கொம்பு பார்த்த மாதிரி அமெரிக்கா ரெண்டு கொம்பு இடித்து தலைமட்டமாக்கப்பட்டுச்சு. அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம தான் இரங்கல் செலுத்துவோம். பிரம்மாண்டமான கோபுரம் அட்டப்பட்டி நொறுங்கி கீழே விழுந்த மாதிரி இப்படி விழுது. எத்தனை ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே செத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி மன வேதனையில் இருக்கும். வேதனைப்படாத மக்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்த வேதனையையும் முதலாக்க பார்த்தது இஸ்லாத்திற்கு எதிராக அமெரிக்க டிவி நிலையம், அமெரிக்க தொலைக்காட்சி சிஎன்என் தொலைக்காட்சி, அமெரிக்காவில் தொலைக்காட்சி சிஎன்என். அந்த சிஎன்என் மக்களை, அதாவது தமிழ்நாடு சொல்லுவான், அவன் பிணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறோமா அப்படிங்குவான். மெட்ராஸ்ல குழம்பு உண்டு. யாராவது ஒரு அனாதை இறந்து போயிட்டா என்ன பண்ணும்? அந்த அனாத பணத்தை மெட்ராஸ் நடக்கும் அடிக்கடி. இந்த சேரி ஏரியாக்கள்ல நடுரோட்டில் போட்டுருவான். நடுரோட்டில் டேபிள் வச்சு போட்டா போற போறவனு போட்டு ஒரு மாலை ஒன்று போட்டுருவான். போட்டு அங்க போற வர்ற அத்தனை வண்டியும் பாய் அனாத பணம் பாய் காசு கொடு, பாய் அனாத பணம் பாய் காசு கொடு பாய் அப்படின்னு சொல்லி அஞ்சு பத்து ஒரு 1000-2000 சம்பாதிச்சிருவான். அதுக்கு ஒரு 10-15 மாலையை போட்டு ஒரு 50 வண்டியை பிடிச்சி அடக்கம் பண்ணி போட்டு மீதி எல்லாரும் பங்கு போட்டுக்கிறது. இதுதான் பிணத்தை வைத்து பணத்தை சம்பாதிப்பவர்கள். இந்த கேவலமான அசிங்கமான வேலையை அமெரிக்க டிவி நிலையம் செஞ்சிச்சு. அமெரிக்கா டிவி சிஎன்என் தொலைக்காட்சி இது செஞ்சிச்சு. என்னென்ன மக்கள் எல்லாம் ஆயிரத்தை பார்த்து உலக மக்கள் எல்லாம் வேலையில் இருக்கிறாங்க, இப்படி அநியாயமா சாகுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை சிஎன்என் நிறுத்தா பண்ணிச்சு. கரெக்டா அந்த அமெரிக்கா மீது விமானம், அந்த கட்டடத்தின் மீது விமானம் மோந்தது அமெரிக்க நேரப்படி காலை 8:30 அமெரிக்க நேரப்படி காலை 8:30 விமானம் மோதுது. இந்திய நேரப்படி 9:00 இந்திய நேரப்படி 8:30 நடக்குது. நடந்து யார் செஞ்சாச்சு? எல்லாம் அப்படியே வேப்பில் உட்காந்து யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? இந்த பருவாதார செயலை செஞ்சது யாரு? யார் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா வேதனைகளையும் விளிம்பிலையும் உட்காந்துட்டு இருக்கிறோம். கரெக்டா 7:00 நேரத்துல காலையில 8:30 இடிக்கப்படுது. 9:00 10, 11, 12 சாயந்தரம் 4:00-5:00 அமெரிக்காவுடைய சிஎன்என் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாது. என்ன தெரியுமா? அந்த அமெரிக்க கட்டடம் இடிக்கப்படுறதை காட்டிட்டு அப்படியே மக்கள்லாம் பதறி ஓடுறது, அழுகுறது, பிணங்களை தூக்குறது, இதை போற காட்டிட்டு உடனே அடுத்த செகண்ட் அமெரிக்காவில் இந்த கட்டடம் இடிக்கப்பட்டதை தொடர்ந்து பலஸ்தீன் முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு பரிமாறி தங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். உடனே அங்க இனிப்பு கொடுக்குற மாதிரியும் சந்தோஷமா ஆடுற மாதிரியும் ஒருத்தர் சிரிக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் ஒரு சீனை காட்டும். அப்ப பாக்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? செஞ்சது யாருதான்? முஸ்லீம்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க. பாத்தீங்களா, பலஸ்தீன் முஸ்லீம்கள் ஒருத்தர் ஸ்வீட் கொடுத்து பரிமாறி கொள்கிறார்கள். உடனே அமெரிக்காவுடைய அந்த சிஎன்என் செய்தி சொன்ன உடனே இந்த ஒரு செய்தி இருக்க பாருங்க, சன் செய்தி, சன் பதிவாவுடைய செய்தி அது. அந்த சன் செய்தி அது அப்படியே குரல் மாதிரி அப்படியே ஒப்படைச்சான். பாருங்க அமெரிக்கா அட்டை கோபுரம் சாய்க்கப்பட உடனே பலஸ்தீன் முஸ்லீம்கள் ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு கொடுத்து சந்தோஷமா தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டாரு சொல்லி நாமெல்லாம் உடனே வேதனை பண்றோம். என்னடா அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அறிவு இல்லையா? இந்த நேரத்துல ஒருத்தர் சீட்டு கூட சந்தோஷமா இருக்கிறது, இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்கிறது. ஆனா 1000 அமெரிக்கா உலகத்துக்கு அநியாயம் பண்ணிருக்கணும். அமெரிக்கா உலகத்துக்கு பண்ணாத அநியாயமே கிடையாது. நான் மெட்ராஸ்ல இருக்கான இந்த மாதிரி பெரிய பப்ளிக் மீட்டிங் போட்டு பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் போட்டு பயங்கரவாதத்தின் ஆணிவேர் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மணிக்கணக்கில் பேசியிருக்கோம் பல இடங்கள்ல. அமெரிக்கா தான் உலகத்துல இருக்க அத்தனை பயங்கரவாதத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அடிப்படை ரொம்ப அதுதான். அதுக்காண்டி இந்த பாமர மக்கள் கொல்லப்படுறத பத்தி யாரும் சந்தோஷப்பட முடியாது. ஏன் இந்த பலஸ்தீன் மக்கள் இப்படி அறிவுறுத்தனமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள பலஸ்தீன் மக்கள் மீது வெறுப்பும் கோபம் வந்துச்சு. ஆனா 2வது நாள் தான் கெட்டிக்காரன் புழுது. எட்டு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு தான், 8 மணி நேரத்தில் அமெரிக்காவுடைய புழு வெட்ட வெளிச்சமாச்சு. என்ன, அல் ஜசீரா தொலைக்காட்சி மூலமாகவும் மற்ற நேர்மையான தொலைக்காட்சி மூலம் வெளியே வந்துச்சு. அவர்கள் அந்த பலஸ்தீன மக்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்ட காட்சி இப்பொழுது அல்ல, 3 வருடத்துக்கு முன்னால் ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கும் பொழுது அப்பொழுது ஒரு சந்தோஷத்திற்கான ஸ்வீட் கொடுத்து டான்ஸ் ஆடுறது. அதை இப்ப அந்த கிளிப்பிங்க கொண்டு இப்ப சேர்த்து விட்டான். எவ்வளவு பேர் சூழ்ச்சி பாத்தீங்களா? அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பின்லாடம் தான் செஞ்சான். ஒரே இந்த டிவிகள் பின்லாடன் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பகுதிக்குள்ளிருந்து தப்பி தப்பி ஓட்டம் அப்படின்னு செய்தி வாசிப்பா. பின்னாடி நாலு குதிரை வர மாட்டோம், குதிரை வர மாதிரி காட்டுவான். ஏன்னா பின்னாடி குதிரை தம்சு ஓடுறான். ஆனா பின்னாடி பிடிச்சி வேண்டி பிடிக்க வேண்டியதானே. ஒரு சில செய்தியில் முடித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் குஜராத் கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரத்தை மீடியாக்கள் கையாண்ட விதம் என்ன? மீடியாக்கள் எப்படி கையாண்டுச்சு இந்த கலவரத்தை? சகோதரர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்கள். நான் எங்களுடைய பத்திரிகையின் சார்பாக, விடியல்வெளி பத்திரிகை சார்பாக, சென்ற வாரம் நேரடியாக குஜராத்திற்கு சென்று வந்தேன். அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள் நேரில் பார்த்துட்டு வந்தேன். குஜராத்தில் எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு நான் அங்கே இருக்கிறேன், குஜராத்தில் அகமதாபாத்தில். சார், நடந்த அநியாயங்கள் இங்கே சொன்னால் அதை பற்றின விடிய விடிய பேசிட்டுக்கலாம். கல்மணம் கல்லை விட, பாறாங்கல்லை விட மோசமான உள்ளம் கூட அங்க நடக்கிறத பார்த்தா கண்ணீர் விட்டு அழாம இருக்க முடியாது. அவ்வளவு அநியாயங்கள், அவ்வளவு அட்டூழியங்கள். எனக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கொண்டு உட்கார வைக்கிறாங்க, ஒரு சகோதரி, இஸ்லாமிய சகோதரிய, 17-18 வயசு இருக்கும், புர்கா போட்டு வந்து உட்கார்ந்த பெண்ணு. சகோதரி 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கிறாங்க. கற்பழிச்சுட்டு அப்படியே கீழே போட்டு அந்த பெண்ணை பெட்ரோல் வச்சு கொடுத்து விட்டு போயிட்டாங்க. கறிக்கட்டையா போயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்னு விட்டு போயிட்டாங்க. அந்த சகோதரி ஏதோ அல்லாஹ் அதுக்கு ரிசுக போட்டான், உயிர் பழைச்சு ஆஸ்பத்திரி கொண்டாங்க. 9 மாசம் ஆஸ்பத்திரி இப்ப தான் டிச்சார்ஜ் ஆகி வந்திருக்கு. 17 வயசு பொண்ணு, அப்படியே எது கேட்டாலும் ஏன் சிரிச்சுட்டு பண்றது, பிரம்ம பிடிச்சி போய். ஒரு இஸ்லாமிய பெண்ணை, 17 வயசு பெண்ணை 4 பேர் 5 பேர் கற்பழிச்சு உயிரோட கொடுத்து அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இன்னொரு பெண்மணி கர்ப்பிணியா இருக்கிறாங்க, 18-19 வயசு இருக்கும், விதவை பெண்ணு. அந்த பெண்ணை கொண்டு அந்த பெண்ணை கூட்டு வந்தாங்க. அந்த சகோதரி நான் பேசினேன், பேசும்போது அந்த பெண்ணு ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் சொன்னாங்க, கூட வந்தவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கல்யாணம் 2 மாசமா புருஷனோட வாழ்ந்தாங்க. புதுசா இஸ்லாத்துக்கு அந்த பெண்ணு, புதுசா களிமா சொன்ன பெண்ணு, கல்யாணம் 2 மாசமா இஸ்லாம் கணவனோட வாழ்ந்தாங்க. 2 மாசத்துல கணவனை தீ வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா இப்ப கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணு அழ ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் அந்த சகோதரிக்கு யாரும் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, நாங்களும் உங்க சகோதரர்கள், நாங்களும் உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு செய்யறோம். நாங்க நிவாரண உதவிக்காக தான் போயிருந்தாங்க, நிவாரண உதவிக்காக தான் போயிருந்தோம். என்ன உதவி செய்ய, கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது சொன்னா, உங்களோட வயிற்றுல வளர்ற உங்களுடைய கணவனுடைய குழந்தையை நல்ல தீண்டாரி குழந்தைய வளர்த்துடுங்க, மார்க்கப்பட்டுள்ள குழந்தைய வளர்த்துடுங்க. அதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. அல்லாமல் பாரத்தப்படுங்க, அல்லா உங்களுக்கு நல்ல கூலி கொடுப்பான், உங்க நல்ல அந்தஸ்து கொடுப்பான். கவலைப்படாதீங்க, நீங்க சாதாரண பெண் இல்ல, ஒரு சகிதரிய மனைவி. நீங்க என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய கரு என்னுடைய புருஷனுடைய கருவா, அல்லது என்னை கற்பழித்தார்களே 6 பேர் 7 பேர் அவருடைய கருவா எனக்கு தெரியலையே, நான் அந்த குழந்தையை எப்படி வளர்ப்பேன்? இது இது நான் சாம்பிளுக்கான சொன்ன 1-2 சம்பவங்கள், நடந்த அநியாயங்கள், கொடூரங்கள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு 9 மாச கர்ப்பிணி பெண், நிறைய மாத கர்ப்பிணி பெண், 6 பேரால் கற்பழிக்கப்பட்ட சோபியா என்ற பெண், இங்கிலீஷ் பத்திரிகையில் வந்து ஃப்ரண்ட் லைன்ல, அவுட்லுக்ல, இன்னர்சைடு வீக்லில, அவன் இவ்வளவு அநியாயங்களை எந்த பத்திரிகை எழுதி சேர்ந்து உள்ள பத்திரிகைகள், எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள் எந்த பத்திரிகை செய்திகள் எழுதிச்சா? ஆனா எழுதினார்கள், சொன்னார்கள். எப்படி தெரியுமா? கோத்ரா சம்பவத்தை அடுத்து குஜராத்தில் நடந்த கலவரம், கோத்ரா சம்பவத்தை அடுத்து குஜராத்தில் நடந்த கலவரம். அப்ப பிரதமர் வாஜ்பாய் சொன்னாரு, அது கோத்ரா நா ஹோத்தா குஜராத்ல ஹோத்தா அப்படின்னாரு. அது உண்மை என்று பிரதிபலிக்கிறது பத்திரிகைகள். கோத்ரா நடக்காவிட்டால் குஜராத் நடந்திருக்காது, கோத்ரா நடக்காவிட்டால் குஜராத் நடந்திருக்காது. கோத்ரா நடத்தினது யாரு? கோத்ரா 54 உயிர், 55 உயிர் கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த உயிரை கொளுத்தினது யாரு? அவனை கண்டுபிடி பிடிச்சிட்டு வா, நடுரோட்டில் அடிக்க சுட்டு தள்ளு, தேவைப்பட்ட முஸ்லீம்கள் கையில துப்பாக்கி கூட முஸ்லீம் சேர்த்து விடுவாங்க அவனை. அதுல எந்த மாற்றுகிறது யாரும் இருக்க முடியாது. அதை விட்டு அப்பாவி பெண்களையும் பச்சிளம் குழந்தைகளையும் வயிற்றுல இருக்கிற கருவை அடுத்து கொளுத்தக்கூடிய அளவுக்கு காட்டுக்கிற பத்திரமா அவரை உருவாக்கி இருக்குதுன்னா இந்த சன் பரிவாருடைய சூழ்ச்சி எந்த அளவுக்கு விஷமா தனியா இருக்குது. அதுக்கு அப்பா இப்ப என்ன பண்ணாங்க, இதை இந்த வாஜிபாய் சொல்றாரு, போதரா நடக்கவில்லை என்றால் குஜராத் நடந்திருக்காது. நரவழி மோடி நரவழி மோடி சொல்றா, போதரா வந்து குஜராத்தின் போதராவினுடைய மறுவிளைவு பின்விளைவு. சகோதரர் எதுக்காக இந்த சம்பவம் சொல்லுங்கன்னா, இவ்வளவு அநியாயங்கள் இந்திய வரலாற்றில் இது போன்ற கொடூரம் நடந்திருக்குமாங்கிற சந்தேகம். இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறோம் உங்களுக்கு, எனக்கு பின்னால் அசத்து பேசுறதுனால நிறைய செய்திகள் இருக்குது, நான் எனக்கு பிரயாணம் டைம் ஆயிடுறது சுருக்கமாக முடிச்சிடறேன். நரோடாப்பட்டியா அகமதாபாத்ல, நரோடாப்பட்டியான்னு சொல்லி சின்ன சேரி ஏரியா, அகமதாபாத்ல இருந்து சூரத்துக்கு போகக்கூடிய ஹைவேஸ் ரோட்ல நான் நேரில் போய் பார்த்தேன் நரோடாப்பட்டியா. அந்த நரோடாப்பட்டியாவில் சகோதரர்களே, ஏழை மக்கள், சேரி மக்கள், ரொம்ப ஏழை மக்கள், தொழுகையும் கிடையாது, விவாதத்தும் கிடையாது. நான் போய் அந்த சலாஞ்சன்னா அங்கே உள்ள மனசுக்கு பதில் சொல்லணும் தெரியல. அந்த மாதிரி அப்பாவி மக்கள், மார்க்கமும் தெரியல, உலகம் தெரியல, அன்றாட காய்ச்சிகள். அந்த மக்கள் நரோடாப்பட்டியாக ஃபுல்லாக முஸ்லீம் ஏரியா. அந்த நரோடாப்பட்டியா ஹைவேஸை ஒட்டி இருக்குது. நரோடாப்பட்டியாவுக்கு பின்னாடி கங்கோத்ரிங்கிறது ஏரியா, அது ஃபுல்லாக இந்துக்களுடைய ஏரியா கங்கோத்ரிங்கிறது. எதற்கான சொல்றேன்னா, 75 வருடங்களாக திட்டம் போட்டு இந்த ஆர்எஸ்எஸ் சன் பரிவார்கள் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் தனித்தனி பிரிச்சுட்டா குஜராத்தில். அப்படிப்பட்ட பிரித்தாள சூழ்ச்சிக்கு நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தக்கூடாது. இந்து மக்களோட நம்ம இந்து சகோதரோட அந்நியோன்யமா அன்பாக மத நல்லிணக்கத்தோடு பரஸ்பர முகத்தோட பார்க்கணும். இந்த அநியாயக்காரனை பிரித்தாள சூழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தக்கூடாது. ஆனா அங்க பலியாயிட்டாங்க, இந்து மக்களும் பலியாயிட்டாங்க, முஸ்லீம் மக்களும் பலியாயிட்டாங்க. அந்த கங்கோத்ரியில ஃபுல்லா இந்துக்கள் ஏரியா, நரபலி நரோடாப்பட்டியா ஃபுல்லா முஸ்லீம்களுடைய ஏரியா. என்ன ஆச்சுன்னா சகோதரர்களே, 2000 பேர் கொண்ட விஸ்வஹிந்து பரிஷத்துடைய கும்பல் கையில வாள் கத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நரோடாப்பட்டியால் நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே அங்க உள்ள முஸ்லீம்கள் ஆண்கள் என்ன பண்றாங்க, அவங்க கையில ஒரு ஆயுதம் கிடையாது, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, கட்டை தூக்கி அடிக்கிறாங்க, அடிக்க இப்படி தகரா நடந்து அவங்க நினைக்கிறாங்க தகரா நடந்துட்டு. இந்த நேரத்தில் கங்கோத்ரியில் உள்ள பெண்கள், அந்த பகுதியில் உள்ள இந்து பெண்கள் எதுக்காண்டி சொல்றதுன்னா, எப்படிப்பட்ட விஷம் ஏற்றப்பட்டிருந்தாலும் பெண்களோட உள்ளத்துல கூட, ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலைமை இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை இடம் கொடுத்தக்கூடாது. அதுக்காக ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய சந்தோஷங்களை மாற்று மாத்திரை அழைக்கணும், நம்முடைய வீட்டு பிரியாணிகளை மாற்று மாத்திரை பங்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அனுப்பணும். திருநா நான் மட்டும் போட்டாரு என் வீட்டுல பிரியாணி ஆகும், நானே திப்பண்டி இல்லாம மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பளிப்பை கொடுத்து அனுப்பணும். அவங்களோட அன்யோனியமா இருக்கணும், மகத்தத்தை பழகணும், மத நல்லிணக்கத்தை உருவாக்கணும். ஆனா அவங்க அதுக்கு இடம் கொடுக்கல. என்ன ஆச்சு சகோதரர்களே, அந்த கங்கோத்திரியில் உள்ள பெண்கள் இங்க உள்ள முஸ்லீம்களை சொல்றாங்க, உங்க பொம்பளைகளை பிறந்து அனுப்பிடுங்க, நாங்க பாதுகாப்பு வச்சுக்கிறோம், பொம்பளைகள் வந்து அனுப்பிடுங்க. உடனே என்ன பண்ணாங்க, பெண்களை பூரா அந்த கங்கோத்திரிக்கு அனுப்பிட்டு ஆம்பளைங்க மட்டும் சண்டை போட்டுருக்காங்க. பெண்கள் பூரா அங்க போன உடனே அங்கிருந்து எதிரில் செல்போன்ல தகவல் வந்துச்சு, பொம்பளைங்களாம் வந்துட்டாங்க, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. சகோதரர் 1000 பேர் முஸ்லீம்களை எதிர்த்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், 1000 பேர் சுத்திக்கிட்டு கங்கோத்திரிகளை போனாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மனைவிக்கு முன்னாலேயே கணவன் முஸ்லீம் பெண்களை 4 பேர் 5 பேர் கற்பழிச்சிருக்காங்க. இதை கதை சொல்றேன் நினைக்காதீங்க, கதை இல்லை, நான் கேள்விப்பட்ட சம்பவம் அல்ல. அது எனக்கு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நேரில் போய் பார்த்த செய்திகளை சொல்றவங்க. அது மட்டுமல்ல சோதரே, அந்த நரோடாப்பட்டியால ஒரு பெரிய கிணறு, இந்த மேடையோட கொஞ்சம் அழமா இருக்கும், பெரிய கிணறு. அந்த கிணறுல கிட்டத்தட்ட அப்படி கற்பழிக்கப்பட்ட பெண்கள் உடனடியாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டு உடனே அந்த கிணறு தூக்கி போட்டிருக்காங்க. 200-300 பெண்களுடைய சடலங்கள், இஸ்லாமிய சகோதரிகளுடைய சடலங்கள், 200-300 சடலங்கள் அந்த கிணறுல போடப்பட்டிருக்கு. உடனே 4 நாள் 5 நாளைக்கு பிறகு அதுலேருந்து வாழ வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மொழாவே உள்ள பெரிய கிணறு, சுத்தி வீடுகள் இருக்குது, அதுல 300-400 பேரில் போட்டா என்ன ஆகும், 4-5 நாளே வாழ வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அங்கிருந்த மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் மனித உரிமை கமிஷன் தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு. ஒரு மொழாவே உள்ள பெரிய கிணறு, சுத்தி வீடுகள் இருக்குது, அதுல 300-400 பேரில் போட்டா என்ன ஆகும், 4-5 நாளே வாழ வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அங்கிருந்த மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் மனித உரிமை கமிஷன் தகவல் கொடுத்தாங்க, இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்குது, 200-300 பெண்களுடைய சடலங்கள் எரிக்கப்பட்டு அந்த கிணத்துல போடப்பட்டு உடனே வந்து நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி. மனித உரிமை கமிஷன் ஒரு பகுதிக்கு போதும் என்ன பண்ணும், உடனே மாநில அரசு தகவல் கொடுக்கும், டெல்லியில இருந்து குஜராத் வரானா குஜராத் அரசாங்கம் தகவல் கொடுக்கும், நாங்க இந்த மாதிரி இத்தனை வரோம், எங்களுக்கு செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த ஆட்சி செய்து யாரு, ஆட்சியர் யார் இருக்கிறா? உடனே நரேந்திர மோடி தகவல் வந்த உடனே அவசர அவசரமா தகவல் வந்தது நரேந்திர நரோடாப்பட்டியோடைய மக்களுக்கு, இந்த மாதிரி மனித உரிமை கமிஷன் வர்றாங்களா, அதை பாத்திர போறாங்க, அது மறைக்கத்தை என்ன ஏற்பாடு பண்ணும் பண்ணுங்க. உடனே என்ன தெரியுமா ஏற்பாடு பண்ணாங்க சோதரே, 500-600 ஹிந்தீர்களை, பன்றிகளை அவசரமா தான் வெட்டி வெட்டி வெட்டி அதுக்கு மேல போட்டு முடித்தாங்க. மனித உரிமை கமிஷன் வந்துச்சு, வந்து எந்த கிணத்துல எந்த கிணத்துல தோண்டி பாருங்க, தோண்டி பார்த்தாங்க, வெறும் ஹின்சீர் தலையா வருது, ஹின்சீர் உடம்பா வருது. ஒன்னு சொன்னாங்க, இல்லங்க அந்த கலவரத்தை நிறைய பன்றிகள் சேர்த்து போச்சு, அதான் போட்டிருக்கோம், வேற ஒண்ணு இல்லை, இவங்க போய் நாங்க மனித உரிமை கமிஷன் மூடிட்டு போயிடுச்சு. அங்குள்ள சகோதரர் சொல்லுவார்கள், என்னுடைய தாயின் ஜனாசா, என்னுடைய மனைவியின் ஜனாசா, என்னுடைய சகோதரியின் ஜனாசா, என்னுடைய கூட பிறந்தவங்களுடைய ஜனாசா, என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரியின் ஜனாசா, எல்லா ஜனாசா அந்த கிணத்துல இருக்குது. அந்த கிணத்தை நேரில் போய் பார்த்துட்டு இருந்தோம். சார், இப்படிப்பட்ட அநியாயங்கள் அட்டுழியங்கள் இங்க உள்ளவங்க யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பாப்போம், யாருக்கா தெரியுமா? எந்த பத்திரிகையில அனுப்பிச்சா செய்தி? எந்த பத்திரிகையை பார்த்தமா? ஆனா கோத்ரா நடந்தவரா குஜராத்ல நடந்துச்சு, கோத்ரா நடந்தவரா குஜராத்ல நடந்துச்சாங்களே. ஆனா கோத்ரா என்ன நடந்துச்சு? ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய தடையவியல் நிபுணர்களை வச்சு ஒரு நிகழ்வு நடத்தி இந்த கோத்ரா நடந்த ரயில் இழப்பு எப்படி நடந்திருக்கும் சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஃப்ரண்ட் லைன் பத்திரிகையை ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. என்ன தெரியுமா? கோத்ரா ரயில் கொளுத்தப்பட்டது, சபர்மதி எக்ஸ்பிரஸ் கொளுத்தப்பட்டது வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து தான் கொளுத்தப்பட்டுச்சு. சபர்மதி ரயில கொளுத்துறவங்க வெளியிலிருந்து யாரும் கொளுத்தல, பெட்ரோல் வச்சு கொளுத்தல. அந்த பெட்ரோல் உள்ளதான் கொண்டு வரப்பட்டது, உள்ளே இருந்தவர்கள் தான் கொளுத்தினார்கள். ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை பக்க பக்கமா எழுதிச்சு. என்ன பிரயோஜனம்? எல்லாம் அழிச்சு முழிச்சு கடைகளை தீ வச்சு ஃபேக்டரிகளை கொளுத்தி தாய்மார்களை கற்பழிச்சு கருக்களை சிதைச்சு சிறுவர்களை கொண்டு பெரியவர்களை கொண்டு தீ வச்சு கொளுத்தி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உண்மை உலகத்துக்கு வந்து என்ன பண்றது? சகோதரர் எதற்கான சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு அநியாயங்கள் நடந்தும் இதை எந்த பத்திரிகையில பார்த்தோமா? ஒரு சில நடுநிலையான பத்திரிகைகள், ஒரு சில ஆங்கில பத்திரிகைகள் இந்தியாவின் மீதும் இந்தியாவின் இறையாண்மை மீதும் இந்திய ஜனநாயகத்தின் மீதும் இந்தியாவுடைய மக்களுடைய நிம்மதியின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு சில நல்ல பத்திரிகைகள், ஃப்ரண்ட் லைன், அவுட்லுக், கம்யூனிசம், இது போன்ற பத்திரிகைகள் உண்மையான செய்திகளை உலகத்துக்கு தந்துச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய தந்தியோ மலரோ மணியோ மண்ணாங்கட்டியோ மணியாட்டிட்டு தான் இருந்துச்சு. எந்த பத்திரிகை எழுதிச்சா? சோ எதற்காக சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட பயங்கரவாதம், இப்படிப்பட்ட தீவிரவாதம் இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு போர் வழியில வந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதை மட்டும் ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். சமீபத்தில் கீழக்கரையில சில இளைஞர்கள் சேர்ந்து ஏன் எதுக்காக சொல்லுன்னா, இப்படி பத்திரிகை பத்தி பேசணும், மீடியாத்தோட தாக்குதலை பத்தி பேசணும், உடனே நம்ம அப்படியே அப்ப உச்சு கொட்டணும், கேட்ட கலஞ்சி பண்ணல, இதுக்கு ஒரு உருப்படியான நடவடிக்கை நடத்தது ஏற்பட வேண்டும். ஒரு உருப்படியான நடத்தது ஒரு எதிர்விளைவு உண்டாக வேண்டும். என்ன எதிர்விளைவு? கீழக்கரையில சில இளைஞர்கள் இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது நம்ம போயிருக்கும், நம்ம கேட்டாங்க நம்மளுடைய ட்ரஸ்ட் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அநியாயம் நடக்குது, எங்க கீழக்கரையை பத்தி நம்ம தாரமான பத்திரிகை எழுதுறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. உடனே நாம அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தோம். அந்த ஐடியாவின் படி என்ஆர்சி நியூஸ் ரிசர்ச் கவுன்சில் அப்படின்னு சொல்லி அமைப்பு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கீழக்கரையில கடற்கரை தெருவில் அந்த அமைப்பு இருக்குது, நியூஸ் ரிசர்ச் கவுன்சில். செஞ்சவங்க யாரோ பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பண முதலீடுகள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், சும்மா படிச்சு சும்மா நாலஞ்சு இளைஞர்கள், ஒருத்தர் பிகாம் படிச்சவர், பிஎஸ்சி படிச்ச சின்ன சின்ன இளைஞர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்து, அழகான தோழியான இளைஞர்கள், மார்க்கப்பட்ட இளைஞர்கள், அந்த மாதிரி இளைஞர்கள் நம்ம உருவாக்க இல்லையோ, அந்த மாதிரி இளைஞர்கள் நாலஞ்சு பேர் சேர்ந்த நியூஸ் ரிசர்ச் கவுன்சில் என்ஆர்சி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா, தினபூமின்னு ஒரு பத்திரிகை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பத்திரிகை ஒரு முறை எழுதுனா, இந்த ஆயிஷான்னு ஒரு இல்லாத ஒரு பெண்ணை தேடி இருந்தான் பாருங்க, கேள்விப்பட்டீங்களா? அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லாத ஒரு இருட்டு காட்டுக்குள்ள, இல்லாத ஒரு இருட்டு காட்டுக்குள்ள பொல்லாத ஒரு கருப்பு புனையை தேடினான். காடு இருட்டு காடு, புனை என்ன புனை? இலங்கைக்கு தப்பி ஓட்டம், அதற்கு கீழக்கரை முஸ்லீம்கள் உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தி ஒரு பொய்யை எழுதிட்டான். உடனே அந்த நியூஸ் ரிசர்ச் கவுன்சில் அந்த இளைஞர்கள் என்ன பண்ண, ஒண்ணு பெரிய ஒரு சாதிக்கலங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணல, உடனே வசூல் பண்ணல, துண்டு பிடிக்கல, போராட்ட நடத்தல, ஆர்ப்பாட்ட நடத்தல. என்ன பண்ணாங்க, அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாங்க, ஐயா உங்களோட செய்தி அப்படி பார்த்தோம், இது வந்து அப்படி கீழக்கரையில் அப்படி தவறு நடந்திருந்தா அந்த தவறு யாரா இருந்தாலும் கண்டுபிடிச்சு நான் கொடுக்குறோம், நீங்க யாரோ வீட்டுல ஆயிஷா தங்கி இருந்தா சொல்ல எந்த வீடு அட்ரஸ் கொடுங்க, நாங்க அந்த வீட்டுக்காரங்க கொண்டு வந்து ஒப்படைக்கிறோம், இல்ல காவலத்துல ஒப்படைக்கிறோம், ஏனென்றால் தீவிரவாதத்தை ஒழிப்பதிலே உங்களை விட அதிகமாக அக்கறை கொண்டவர்கள் நாங்கள், எனக்கு தயவு செஞ்சு அந்த அட்ரஸ் தரப்படி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா, அப்படி இல்ல தப்பா நடந்து போச்சு தயவு செய்து செய்திக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புனாங்க. தினமணி பத்திரிகைக்கு, தினபூமி பத்திரிகைக்கு அனுப்புனாங்க. அவன் வழங்கப்படியே கண்டுக்க மாட்டான்ல, பத்திரிகை உடனே போட்டல மாட்டான், கண்டுக்க குப்பை எழுதி போட்டான். ஆனால் இந்த இளைஞர்களுடைய வீரியம் என்னன்னு அவனுக்கு தெரியல, தீ போட்டான் மூளையில. அதுக்கு ஒரு ஆர்டர் தான், ரெண்டு மாசத்துக்குள்ள பத்திரிகை தினப்பத்திரிகைகளிலோ வார பத்திரிகைகளிலோ இந்த மாதிரி ஒரு செய்தி தவறான செய்தி வந்து நீங்க மறுப்பு போடல அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி என்ன பண்ணலாம், பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்லி டெல்லியில இருக்குது, இந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னா, பத்திரிகைகள் செய்யக்கூடிய தவறுகளை மட்டும் ஆராயக்கூடிய நீதிமன்றம், பத்திரிகைகளுக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றம், அந்த வாதாரத்துக்கு வக்கீல் வைக்கலாம், நீங்களே போய் வாதாடலாம். அந்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த தினமணி பத்திரிகையுடைய கட்டிங்கை வச்சு அதை அப்படியே இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சு இவங்க அனுப்புறாங்க பாருங்க ரெஜிஸ்டர் கடிதம், மறுப்பு கடிதம், அதனுடைய நகலையும் வச்சு ஐயா நாங்க இத்தனாம் தேதி பத்திரிகை வந்து இத்தனாம் தேதி அனுப்புறோம், ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி உடனே பத்திரிகை கவுன்சிலுக்கு அனுப்பிட்டாங்க, பிரஸ் கவுன்சிலுக்கு. சகோதரர்களே, ஒரு 3-4 மாசம் இருக்கும், பிரஸ் கவுன்சில் இருந்து இந்த என்ஆர்சி கடிதம் வருது. என்னன்னு சொன்னா, உங்களுடைய பத்திரிகையுடைய சம்பந்தப்பட்ட விளக்கம் எங்களுக்கு கிடைத்தது, அந்த பத்திரிகையின் மீது நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். வழக்கு தொடர்ந்தது யாரு? பிரஸ் கவுன்சில் இவங்க இல்ல, பிரஸ் கவுன்சில் வழக்கு தொடர்ந்து அவங்க சம்மன் அனுப்பியிருக்கிறோம், இது சம்பந்தமான விசாரணை சென்னை ராஜாஜி ஹாலில் இத்தனாம் தேதி நடக்க இருப்பதால் தாங்கள் வந்து கலந்து கொள்ளவும். யார் செஞ்ச வேலைங்க? 2-3 இளைஞர் செஞ்ச வேலை. உடனே 3 பேர் வந்தாங்க பிரஸ் கவுன்சிலுக்கு, நடக்கிற ராஜாஜி ஹால் நடத்தி வந்தாங்க. இந்திய தினபூமி என்ன பண்ணா, தன்னுடைய வக்கீலையும் அந்த கடிதத்தை எழுதின அந்த கட்டுரை எழுத நிருபரையும் அனுப்பி வச்சான். சகோதரி அனுப்பி வச்சு அந்த வக்கீலும் அந்த நிருபர்களும் இந்த 3 இளைஞர்கள் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சா, ஐயா தெரியாம செஞ்சுட்ட ஐயா, அந்த கேஸ் வாபஸ் வாங்க. ஏன் சொன்னா, பிரஸ் கவுன்சில் ஒரு தகவல் கொடுத்து கண்டிச்சு அந்த பிரஸ் கவுன்சில் மறுப்பு போதை மறுப்பு போடுற அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, அந்த பத்திரிகைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமா நடக்க வரக்கூடிய அத்தனை சலுகைகள் நிறுத்தப்படும். பிரஸ் கவுன்சிலுக்கு அவ்வளவு பவர் உண்டு. என்ன பண்ண, வயிற்று அடிச்சாச்சு இல்ல, வயிற்று அடிச்சாச்சு, பயந்து போயிட்டான், இனி தலை போயிடும் கெஞ்ச ஆரம்பிச்சா உளுந்து. இந்த பக்கம் சொல்ல முடியாது, மன்னிப்பு கேளு பகிரங்கமா. எந்த பக்கத்துல எந்த இடத்துல செய்தியை போட்டாயோ அந்த பக்கத்துல அதே அளவுக்கு மன்னிப்பு கேளு. தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லி, அது எங்க நாங்க தலை எழுத்தா மறுப்பதை மறுப்பை போடு, அப்பதான் வாபஸ் வாங்குவோம். சார் மறுப்பை போட்டு பிறகு வாபஸ் வாங்கினார்கள். அதே மாதிரி தினமணியில அந்த கிழக்க என்ன செஞ்ச இன்னொரு தெரிஞ்சுன்னா, தினமணியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்துல அந்த தினமணி பத்திரிகையில மெயின் பக்கத்துல சென்டர் பேஜ்ல கூட நடுக்காலம், அந்த சென்டர் பேஜ்ல ஒரு செய்தி போட்டான். என்னன்னு சொன்னா, இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமே வந்து கீழக்கரையில் உள்ள சில அமைப்புகள் தான், அவங்க தான் பணம் கொடுத்து நடந்த ஒரு ரகசிய கூட்டம் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம், அங்கேதான் சூழ்ச்சி திட்டம் தீட்டப்பட்டுச்சு, அங்கிருந்து மலேசியாவுக்கு ஒரு போன் போச்சு, மலேசியாவில் இப்படி ஒரு கதை கற்பனை எழுதினா தினமணியில போட்டான். தினமணியில் போனால் அந்த பிள்ளைங்க அதே பாணியை கையாண்டாங்க. தினமணிக்கு ஒரு மறுப்பு எடுத்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புனாங்க. தினமணிக்கும் இந்த இளைஞருடைய வீரியம் தெரியல, எடுத்து குப்பத்துக்கு போட்டான். உடனே கட்ட 2 மாசம் வெயிட் பண்ணாங்க. 2 மாசம் கழிச்சு இவங்க எழுதின அந்த தினமணியுடைய பத்திரிகை, அதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அதனுடைய மறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணா, பிரஸ் கவுன்சிலுக்கு அனுப்புனாங்க. பிரஸ் கவுன்சிலுக்கு அனுப்பினா அங்கே இங்கே ப்ரெஷர் வந்துருச்சு. யாரு? தினமணிக்கு ப்ரெஷர் வந்தவர்கள். சகோதரனே, தினமணி தன்னுடைய சீனியர் இருந்து கேட்டு, தன்னுடைய சீனியர் இருந்து கேட்டு தினமணி எந்த கேஸ் ஆகும், அந்த அட்வகேட் சுப்ரீம் கோர்ட்டில் போவாரு. அந்த அட்வகேட் இந்த இளைஞர்களை தேடி வந்தாங்க. வந்து சொன்ன அந்த அட்வகேட் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா நாங்க உங்க கடிதம், நீங்க கொடுத்த பிரஷர், பிரஸ் கவுன்சில் கடிதம் பார்த்தா ஏதோ பெரிய ஒரு ஆபீசர் நினைச்சு பார்த்தா, சின்ன ஒரு ஒட்டா குடிசையில் உட்காந்துருக்கீங்க, 3 டேபிள் போட்டுக்கிட்டு இப்படியே சொல்லுங்க அந்த அட்வகேட் சொல்லிட்டு, சரி தம்பி நடந்து நடந்து போச்சு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் தினமணியில் வாங்கி கொடுத்து ஒதுங்கிடுங்க. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, சார் கதை இல்ல, கதை இல்ல, கற்பனை இல்ல, நடந்த சம்பவம். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, என்ஆர்சி நிர்வாகிகள் சொன்னாங்க, ஐயா நாங்க வந்து பணத்துக்கெல்லாம் வேணாம், நீங்க மறுப்பு தெரிவிச்சிருங்க, சென்டர் பேஜ்ல இந்த மறுப்பு போடுங்க. இவர் சொல்லி பத்திரிகையில மறுப்பு எல்லாம் போட முடியாது, இவ்வளவு பெரிய பத்திரிகை நடந்து 2-3 மாசம் ஆகி போச்சு, இப்ப மறுப்பு போட பத்திரிகை அசிங்கம், அதை போட முடியாது, இவங்க நான் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க. நான் உங்களோட பேச தயாரா, பிரஸ் கவுன்சில பேசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவர் போயிட்டு மறுபடியும் 2 வாரம் வச்சு மறுபடியும் வந்தாரு சீனியர் கிட்ட. வந்து சொன்னாரு, தம்பி நீங்க மறுப்பு எழுதி கொடுங்க, நாங்க அந்த மறுப்பு போட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவரோட உறுதியை பார்த்தவுடன், பிரஸ் கவுன்சிலுடைய அந்த நிர்பந்தத்தை பார்த்தவுடன், சார் தினமணி சாதாரண பத்திரிகை, நேற்று இன்னைக்கு ஆரம்பிச்ச பத்திரிகையா, எவ்வளவு பெரிய பத்திரிகை, எவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆன பத்திரிகை, அந்த பத்திரிகை அதே நடுப்பக்கத்திலே இந்த மறுப்பையும் போட்டு, இந்த இளைஞர்கள் எழுதி கொடுத்த மறுப்பையும் போட்டு மன்னிப்பு கேட்டுச்சு. மன்னிப்பு கேட்ட மறுநாள் தினமணியில இன்னொரு கட்டுறேன், தினமணி ஆசிரியருக்கு இன்னொரு கட்டுறேன். எழுதுனது யார் தெரியுமா? திருவாளர் ராமகோபால ஐயர் அவர்கள். என்ன எழுதுனா தெரியுமா? தினமணியுடைய போக்கு வர வர சரியில்லை, மறுப்பு போட்ட உடனே ராமகோபால் அது அதிக போட்டுதான், தினமணி அதிக போட்டான். ராமகோபால் ஐயர் எழுதினாரே, தினமணியின் போக்கு வர வர சரியில்லை, முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுப்பது போன்று தென்படுகிறது. சரி பாத்தீங்களா, பவர் எங்க இருக்குது, எங்கே, எதை, எந்த காரணத்தை, எந்த சுச்சை, எங்க தட்டினா, எந்த வேலைத்தையும் தெரிஞ்சு பாத்தீங்களா. இதை அறிவுபூர்வமா விளங்கி வச்சுக்க நம்ம காரியங்கள் ஆற்றுவோம் என்றால், இனிமேல் எந்த பத்திரிகை இஸ்லாத்திற்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக எழுத துணியாது, பயப்படுவான், யோசிப்பான், அடே இவங்க சாதாரண பிரஸ் கவுன்சில் போயிடறான். பிரஸ் கவுன்சில் நம்ம கொடுக்க பிரச்சனை அப்படின்னா, ஒண்ணு மறுப்பு போட்டாலும் அந்த பிரஸ் கவுன்சில் சொல்லக்கூடிய மறுப்பையும் போடுற அப்படின்னா, கடைசி ஆயுதம் தெரியுமா, கடைசி தண்டனை அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய விளம்பரங்கள் கட்டாகும், அரசாங்க நியூஸ் பேப்பருக்கு தரக்கூடிய சலுகைகள் கட்டாகும், கடைசியில் பத்திரிகை வயிற்றுல அடிக்கிற மாதிரி ஆயிடும். எதுல அடிச்சாலும் மனசை ஒத்துப்பான், வயிற்றுல அடிச்சா அந்த பாணி நம்ம கையில் எடுக்கணும். அதை விட்டு போது மக்களே இளைஞர்களே வாங்க ஒரு போராட்டம் நடத்துவோம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், போடாதே போடாதே, பொய்களை போடாதே, திரிக்காதே திரிக்காதே, செய்திகளை திரிக்காதே, ஒரு மணி நேரம் கா கால் கால் கால் தச்சு விட்டு ஒரு பாட்டு தண்ணியை வாங்கி குடிச்சு விட்டு வரலாம் ஓஞ்சி போயிடுமா? சோ இப்படி அறிவுபூர்வமாக உங்களுடைய விருதுநகரிலும் இது போன்ற அமைப்பை ஆரம்பியுங்கள். இளைஞர்கள், துடிப்புள்ள இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், இங்குள்ள மார்க் அறிஞர்களுடைய ஆலோசனையோடு இது போன்ற ஒரு அந்த செய்தி ஆராய்ச்சி நிறுவனத்தை ஒன்று ஆரம்பிங்க. இதுக்கு பெருசாக லட்சக்கணக்கில் வசூல் பண்ண, கோடிகளை வசூல் பண்ண அவசியம் இல்லை. சில கடிதங்கள் எழுதணும், உட்கார்ந்து நிதானமா கடிதங்கள் எழுதணும், அவ்வளவுதான். அதே மாதிரி சகோதரர்களை அப்படி ஆரம்பிக்க மட்டும் இல்லை, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரருக்குள்ள பொறுப்பு என்ன அப்படின்னா, இது போன்ற இஸ்லாத்திற்கு எதிரான அவதூறுகள், இதற்கேந்த இஸ்லாத்துக்கு எதிரான அநியாயமான பிரச்சனைகள் வரும்பொழுது நாம நிதானமா அமைதியா அந்த எடிட்டருக்கு ஒரு கடிதம் எழுதணும். ஐயா இந்த மாதிரி ஒரு கடிதம் போட்டுருக்கீங்களே, இந்த கடிதத்தை ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு கட்டுரை போட்டுருக்கீங்களே, ஏன் இல்லை இஸ்லாத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உலமாக்கிற விளக்கம் கேளுங்க, விளக்கங்கள் சொல்லுவாங்க, ஆலோசனை பண்ணுங்க, அறிஞர் வந்து ஆலோசனை பண்ணுங்க, படிச்சவங்க ஆலோசனை பண்ணுங்க, ஆலோசனை பண்ணி அந்த லெட்டருக்கு எடிட்டருக்கு சொல்லக்கூடிய அந்த எடிட்டருக்கான ஆசிரியருக்கான கடிதத்தை விடாதீங்க. அனுப்பிக்கிட்டே போட மாட்டான், நிச்சயமா போட மாட்டான். நம்ம கடிதத்தை போடுற அளவுக்கு ஒன்றும் அவன் வந்து தளம் தாழ்ந்து போயிடல, ஈகோ இருக்கு, இவன் எழுதி நம்ம போடுற ஈகோ பார்ப்பான். ஆனா நாம விடக்கூடாது, அந்த கடிதங்கள் அங்கே படிக்கப்படும். எழுதிய ஆசிரியர் படிப்பார், அந்த கட்டை எழுதியவர் படிப்பார், அங்கே உள்ள சிப்பந்திகள் படிப்பார்கள், அத்தனை பேரும் படிப்பார். நம்ம கடிதத்தை கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கும். இதுதான் சகோதரர்களே பத்திரிகைகளுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய போருக்கான தற்காப்பு நடவடிக்கை. பத்திரிகை முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக போர் நடந்தது, அந்த போருக்கான தற்காப்பு நடவடிக்கை. நாம் என்ன பண்ணோம், அவர்கள் கடிதங்கள் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களே, இது போன்ற நியூஸ் ரிசர்ச் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய இது போன்ற செய்தி ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம உருவாக்கி நம்ம ஊர்களில் இந்த மாதிரி ஏதாவது தவறு நடக்கும் பொழுது அந்த செய்தியை பிரஸ் கவுன்சில் கொண்டு போனோம்னு சொன்னா நிச்சயம் பிரஸ் கவுன்சில் பத்திரிகைகளை கண்டிக்கும். பத்திரிகை அடுத்து யோசிப்பான் தப்பா எழுதுறதுக்கு, நாலு பேரை படிப்பான். ஒரு கட்டை எழுத்து முன்னாடி கண்ட கண்ட பொய் சரக்கு கட்டு கதை கப்சா இதெல்லாம் அடிச்சு விடாம நாலு பேரை படிப்பாரு, இது போட்டா முஸ்லீம் இப்படி ரியாக்ஷன் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. சகோதரர்களே இதுதான் மீடியாக்கள் நம் மீது தொடுக்கக்கூடிய போர்களுக்கு நாம் தடுக்கக்கூடிய தற்காப்பு பணியாக இருக்கும். அந்த தற்காப்பு வினைகளை நாம் தெரிந்து கொண்டு செயல்படுவோம். எல்லாத்துக்கும் மேல சகோதரர்களே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த பத்திரிகைகள் எந்த இஸ்லாத்தை பத்தி எப்படி அவதூறு பரப்பிட்டு போட்டோம், நாம் நம்முடைய இஸ்லாத்தில் உறுதியாக இருப்போம், இந்த இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்போம், மற்றவர்கள் மத்தியில் எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு இந்து சகோதரருக்கும் ஒவ்வொரு மாட்டு மத சகோதரருக்கும் இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்துவோம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுவோம். என்ன சார் இப்போ போய் இந்த மாதிரி சொல்றீங்க, இந்த அம்மா ஏதோ சட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கு, இந்த நேரத்தில் நம்ம இஸ்லாத்தை சொல்லலாமா? சகோதரனே அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால் வாமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வாமுர் பில் மாரூஃப், எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள். உங்களுடைய ரப்பின் பாதை பால் மக்களை நாணயமாகவும் கண்ணியமாகவும் மரியாதையோடும் இங்கிலத்தோடும் அல்லாஹ்வுடைய பாதையின் பால் மக்களை அழையுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. நவியே உமக்கு எதை கட்டளையிடப்பட்டதை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக சொல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக அல்லாஹ் சொல்றா இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணுங்கிற அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எதிராக எந்த மேதாவுடைய கட்டளை வந்தாலும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். ரப்பல் ஆலமீன் உதவி எப்பொழுது நமக்கு உண்டு. பாஸ்கர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா.